பிள்ளை யாரோ பாட்டத்தை போக்கிட கேட்டதை கொடுத்திட வந்த பிள்ளை யாரோ அன்பு பிள்ளை யாரோ நம் ஆசை பிள்ளை யாரோ ஆட்டங்கரையினில் அரச மரத்தடி அமர்ந்த பிள்ளை யாரோ பாட்டத்தை போக்கிட கேட்டதை கொடுத்திட வந்த பிள்ளை யாரோ அன்பு பிள்ளை யாரோ நம் ஆசை பிள்ளை யாரோ யாரோ பாட்டத்தை போக்கிட கேட்டதை கொடுத்து